நோக்கி நிக்கிறானே. சிக்கன தருக்கு ரெண்டு சிக்ஸ் கிட்ட சொக்க வைக்கும் அழகி, தக்க வைக்க முழு மூச்ச போடுறானே. திக்கு முக்கு ஆடுறானே, காத்து வாக்குல ரெண்டே காதலிக்கும் நம்ம ஃப்ரெண்டே. சைக்கிள் கேப்ல சல்லு லாரி ஓட்ட எல்லா தகுதிகளும் உண்டு. காத்து வாக்குல ரெண்டே காதலிக்கும் நம்ம ஃப்ரெண்டே. சைக்கிள் கேப்ல சல்லு லாரி ஓட்ட எல்லா திறமைகளும் உண்டு. லக்கி பையன் ராம்போ ஆஃபரில் காம்போ வாங்கிக்கிட்டான், வண்டியோட வந்துட்டா லக்க அள்ளி லாக்கர் வச்சுக்கிட்டான். சிக்கி நிக்கிறானே சிக்கனு தருக்கு ரெண்டு சிக்ஸ் கிட்ட சொக்க வைக்க அழகி, தக்க வைக்க முழு மூச்ச போடுறானே. திக்க முக்கு ஆடுறானே, காத்து வாக்குல